சுபனக தின் அபியனமே ரங்க பலலா அத்த சத்துட்டின் நந்த மாமா மகரக்கலா அணிக்கயமம் புள்ளிகுனோ நில்ல நொவி தரங்கிட்டா மங்களமே யுவதி பதீட்டிட்டா தொசா வெண்ணட்டா அணிக்கயமம் புள்ளிகுனோ நில்ல நொவி தரங்கிட்டா மங்களமே யுவதி பதீட்டிட்டா தொசா வெண்ணட்டா அல்லுத்தேன் சரண பெண்டா அல்லுத்தின் சரண பெந்தா நெந்த மாமலதிஹா நெந்த மாமலதிஹா அல்லுத்தின் சரண பெந்தா நெந்த மாமலதிஹா எனமே கெல்ராலே ரசகவிதி பட்டவலா நேதையோ இக்க துவிழா புராணையே சிரித்தடா அங்கயமாம் புள்ளி குணோ மெல்ல நவி தரங்கிட்டா மங்களமே யுவதி பத்தி சிதா துசா வெண்ணட்டா மகே மெனிக்கா தென்னம் மகே மெனிக்கா கெதரகிம் தனி வரக்கா கெதரகிம் தனி வரக்கா தென்னம் மகே மெனிக்கா கெதரகிம் தனி வரக்கா தனி நே அமுகுனு நேகி கிரிரலே ஹண்டனகா அந்தருனா இரகிலுனா கமன தவதுரவுனா அனிகயமாம் புள்ளிகுனோ மெல்லனு நீ தரங்கிட்டா மங்களமே யுவதி பதி சிதா துசா வெண்ணட்டா நுதக்கின் வைரகுனா நுதக்கின் வைரகுனா சம்மெலி வீரவுனா சம்மெலி வீரவுனா நொதக்கின் வைரகுனா சம்மெலி வீரவுனா அண்ண புருமே மார்கி சுரச துரோபுவட்டா வெள்ளங்க மை கமன சருய் சிக்கெஞ்சி கமலாங்குனா அனுக்கயமம் புள்ளிகுனோ நெல்லனு வீ தரங்கிட்டா மங்களமே யுவதி பரிசிட்டா தொசா வெண்ணட்டா அனுக்கயமம் புள்ளிகுனோ நெல்லனு வீ தரங்கிட்டா மங்களமே யுவதி பத்தி சிதா தொசா வெண்ணட்டா